இறைவா, எந்த நீரு கால்களை பாதையே மேயுதே. என்னை படைத்தவன் நீதானையா, உயிர் வளர்த்ததும் நீதானையா, என்னை சபித்தவன் நீதானையா, உயிர் எரித்தால் தாங்காதையா. Keep on.